கேட்பதென்றால் என் நெஞ்சில் ஏன் இந்த ஏக்கம், உன் குரலை கேட்பதென்றால் ஏன் இந்த மயக்கம், என் அன்பே நீ அறியாயோ நான் உன்னை காதலிக்கின்றேன். உன்னுருவம் காண்பதென்றால் என் நெஞ்சில் ஏன் இந்த ஏக்கம், உன் குரலை கேட்பதென்றால் ஏன் இந்த மயக்கம், என் அன்பே நீ அறியாயோ நான் உன்னை காதலிக்கின்றேன். இன்னும் நீயே மாறவில்லை, மாறாது மாறாது என் அன்பே நீ அறியாயோ நான் உன்னை காதலிக்கின்றேன். உன் உருவம் காண்பதென்றால் என் நெஞ்சில் ஏன் இந்த ஏக்கம், உன் குரலை கேட்பதென்றால் ஏன் இந்த மயக்கம், என் அன்பே நீ அறியாயோ நான் உன்னை காதலிக்கின்றேன்.